தனியே தன்னன் தனியே நான் காத்து காத்து நின்றே. நிலமே பொறு நிலமே உன் பொறுமை வெற்று விடுவே. தனியே தன்னன் தனியே நான் காத்து காத்து நின்றே. நிலமே பொறு நிலமே உன் பொறுமை வென்று விடுவே. அந்த நேரத்தில் யாரும் இல்லை தூரத்தில் இவள் மட்டும் பானவில்லை ரசிக்க வந்தாய்யா. அக்டோபர் மாதத்தில் அந்தி மழை வானத்தில் வானவில்லை ரசித்திருந்தேன். அந்த நேரத்தில் யாரும் இல்லை தூரத்தில் இவள் மட்டும் பானவில்லை ரசிக்க வந்தாள். உயிர் காற்று பார்த்து கொண்டோ அங்கு கண்கள் பார்த்து கொண்டோ உயிர் காற்று மாத்து கொண்டோ ரசனை என்னும் ஒரு புள்ளியில் இரு இதயம் இணைய கண்டோ. ரசனை என்னும் ஒரு புள்ளியில் இரு இதயம் இணைய கண்டோ. நானும் அவளும் இணைகையில் நிலா நன்று பால் மழை பொழிந்தது. தனியே காத்து காத்து நின்றே. நிலமே ஒரு நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன். புரியாத நிழலையும் இன்னொருத்தி தொடுவது பிழை என்று கருதிவிட்டாள். ஒரு ஜீன்ஸ் அணிந்த சின்ன கிளி ஹலோ சொல்லி கை கொடுக்க தங்க முகம் கருதிவிட்டாள். அந்த கள்ளி பிறந்து சென்றாள் நான் ஜீவனுருகி நின்றேன். அந்த கள்ளி பிறந்து சென்றாள் நான் ஜீவனுருகி நின்றேன். சின்னதொரு காரணத்தான் சிறகடித்து மறைந்து விட்டாள். சின்னதொரு காரணத்தான் சிறகடித்து மறைந்து தனியே காத்து காத்து நின்றே. நிலமே ஒரு நிலமே